ಉದ್ಧಾರ ಗಣಪತಿ, ಓಂ ಶಕ್ತಿ ಗಣಪತಿ, ರಿಂಗಾರ ಗಣಪತಿ, ಸಿಂಗಾರ ಗಣಪತಿ, ಓಂಗಾರ ಗಣಪತಿ, ಓಂ ಶಕ್ತಿ ಗಣಪತಿ, ರಿಂಗಾರ ಗಣಪತಿ, ಸಿಂಗಾರ ಗಣಪತಿ. நாமம் கல்விதரும் தினம் தினம் சொன்னால் செல்வம் வரும், கணபதி நாமம் கல்விதரும் தினம் தினம் சொன்னால் செல்வம் வரும், வினையுடன் பாவம் விலகிவிடும், வீட்டிலும் நாட்டிலும் கேமம் வரும், வீட்டிலும் நாட்டிலும் கேமம் வரும். ஓங்கார கணபதி, ஓம் சக்தி கணபதி, ரீங்கார கணபதி, சிங்கார கணபதி. வாசல் அருமணி ஓசை காதில் ஒலிக்கின்றது, அந்த மூஷிக வாகன திருமுகம் காண ஆசை பிறக்கின்றது. பாலாபிஷேகம் பார்த்தாலே போதும் ஞானாதி ஞானம் வரும், பாலாபிஷேகம் பார்த்தாலே போதும் ஞானாதி ஞானம் வரும். பாலாறு போலும் தீனாறு போலும் பாடல்கள் ஓடி வரும். ஓங்கார கணபதி, ஓம் சக்தி கணபதி, ரிங்கார கணபதி, சிங்கார கணபதி. கவசம் நெஞ்சம் பதிக்கின்றது, அந்த கரிமுக நாயகன் கடலினை கண்டால் கண்கள் பனிக்கின்றது. பாதாதி கேசம் சொன்னாலே போதும் நூறு ஆண்டு ஆயுள் வரும், பாதாதி கேசம் சொன்னாலே போதும் நூறு ஆண்டு ஆயுள் வரும். ராஜாதி ராஜன் கண் பார்வை பட்டால் தெய்வீக பக்தி வரும். கணபதி நாமம் கல்வி தரும், தினம் தினம் சொன்னால் செல்வம் வரும், வினையுடன் பாவம் விலகிவிடும், வீட்டிலும் நாட்டிலும் கேமம் வரும், வீட்டிலும் நாட்டிலும் கேமம் வரும். ஓங்கார கணபதி, ஓம் சக்தி கணபதி, சிங்கார கணபதி, சிங்கார கணபதி, ஓங்கார கணபதி, ஓம் சக்தி கணபதி, சிங்கார கணபதி.